దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభా నాతయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంత వందే గురు పరంపరా నీలాతుంగస్థనగిరి తటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శృతిశత శిరస్సిద్ధమద్యాపయంతీ స్వోచిష్టాయాం సదని గణితం వ్యాభలాకృత్య భుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయేవాస్తు భూయః. ఓం గిళగలంద ఉత్తమన్ పేర్పాడి நாங்கள் நம்பா வைக்க சாற்று நீராடினால் தீங்கின்றினாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயலுகட பூங்குவலை போலில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடமிழைக்கும் வல்லல் வெறும் பசுக்கள் நீங்காது செல்லும் நிறைந்த எல்லோரெம்பாவாய் ஆண்டா திருவடிகளே சரணம். நாங்கள் நம்பாவை நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து போக்கு பெரும் தன்னலோடு கயலுகள பூவலை போதில் பொடி வந்து கண்படுத்த தேங்காதே குக்கிருந்து தீர்த்த முறைப்பட்டி வாங்க குடம் நிலைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேயோ